நேத்து ஒருத்தர ஒருத்தர் பார்த்தோம், பார்த்து ஒருத்தர ஒருத்தர் மறந்தோம். நேத்து ஒருத்தர ஒருத்தர் பார்த்தோம், பார்த்து ஒருத்தர ஒருத்தர் மறந்தோம். காத்து குளிர் காத்து கூத்து என்ன கூத்து, திருநாத்துல நடக்கிற காத்துல பூத்தது பாட்டு தான், புது பாட்டு தான், தனக்கு தக கூட்டு தான், இணைஞ்சது ஒரு கூட்டு தான், பாட்டு தான், புது பாட்டு தான், தனக்கு தக கூட்டு தான், இணைஞ்சது ஒரு கூட்டு தான். நேத்து ஒருத்தர ஒருத்தர் பார்த்தோம், பார்த்து ஒருத்தர ஒருத்தர் மறந்தோம். அடி ஆத்தி ஆத்தி மரம் அரும்பு விட்டு ஆரம் பூத்த மரம், மனசு வச்சு போடவரும். பூத்தது பூத்தது பார்வை, போர்த்தது போர்த்தது போர்வை, பார்த்ததும் தோளில தாவை, போர்த்தது கோர்த்தது பூவை. போட்டா கண போட்டா கேட்டா பதில் கேட்டா, வழி காட்டுது பல சுகம் கூட்டுது வருகிற பாட்டு தான், புது பாட்டு தான், தனக்கு தக கூட்டு தான், இணைஞ்சது ஒரு கூட்டு தான். நேத்து ஒருத்தர ஒருத்தர் பார்த்தோம், ஒருத்தர ஒருத்தர் பார்த்தோம், பார்த்து ஒருத்தர ஒருத்தர் மறந்தோம், ஒருத்தர ஒருத்தர் மறந்தோம். அழகா சுதி கேட்டு நீ நடக்கும் நடையில் ஜதி கேட்டு, படிப்பேன் பல பாட்டு தினம் நடக்கும் காதல் விளையாட்டு. இந்த மானே மரகதமே உன்ன நினைச்சு நானே தினம் தினமே பாடும் ஒரு வரமே, எனக்கு அளிக்க வேணும் புது ஸ்வரமே. காத்தொரு மாதிரி ஆச்சு ராத்திரி தூக்கமும் போச்சு, காத்துல கரையுது மூச்சு காவியமாகிடலாச்சு. காத்து வழி பார்த்து சேர்த்து ஒன்ன சேர்த்து அரங்கேற்றது மனசுல பூத்தது பூத்தது. நேத்து ஒருத்தர ஒருத்தர் பார்த்தோம், ஒருத்தர ஒருத்தர் பார்த்தோம், பார்த்து ஒருத்தர ஒருத்தர் மறந்தோம், ஒருத்தர ஒருத்தர் மறந்தோம். காத்து குளிர் காத்து கூத்து என்ன கூத்து, சிறுநாத்துல நடக்கிற காத்துல பூத்தது புது பாட்டு, தனக்கு தக கூட்டு தான், இணைஞ்சது ஒரு கூட்டு தான், தனக்கு தக கூட்டு தான், இணைஞ்சது ஒரு கூட்டு தான்.